இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சோதனை தேடி வரும் என்று சொல்வார்கள். எனக்கும் தேடித்தான் வந்தது தொலைபேசியிலே. தொலைபேசியிலே சோதனை என்ற தலைப்பை திருமகன் ஐயா சொன்னவுடன் எனக்கு ஒரே ஒரு ஐயம்தான், இந்த சோதனை எனக்கா அல்லது பார்வையாளர்களான உங்களுக்கா என்று. ஆனால் உங்களை சோதிக்காமல் ஏதோ இந்த சிறியனுக்கு தெரிந்தவற்றை, இவை அனைத்தும் உங்களுக்கு தெரிந்ததுதான், ஏதோ எனக்கு கொடுத்த தலைப்பிலே, எனக்கு தெரிந்த பார்வையிலே இந்த தலைப்பை நான் இன்றைக்கு அணுகப் போகிறேன். பிழை இருப்பின் நிச்சயமாக எனக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள். அது இந்த கம்பன் கழகத்தினுடைய பார்வையாளர்களுடைய சிறப்பு என்பது எனக்கு தெரியும். என்னுடைய குறைகளை நீங்கள் நேரடியாக நிச்சயமாக சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நான் வளர முடியும். இறைவனிடம் நாம் சேருவதற்கு மூன்று விஷயங்களை தடைகளாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மூன்று ஆசைகளும் என்றைக்கு அதிகரிக்கிறதோ அப்பொழுது நாம் இறைவனிடமிருந்து வெகு தூரம் விலகி போகிறோம் என்று சொல்கிறார்கள். இதை ஞானிகள் மூன்று ஆசைகளை இரண்டு ஆசைகளாக சுருக்குகிறார்கள். மண் இருந்தாலும் பொன்னை வாங்கிவிடலாம், பொன் இருந்தாலும் மண்ணை வாங்கிவிடலாம். எனவே இதை பொருள் ஆசை என்று சுருக்குகிறார்கள். இந்த பொருள் ஆசையினை காஞ்சனம் என்று அழைக்கிறார்கள். இன்னொரு ஆசை பெண்ணாசை. பெண்ணாசையை காமம் என்று வைக்கிறார்கள். எனவே இந்த காம காஞ்சனம் இது இரண்டும் அதிகரிக்கிற ஒருவன் இறைவனிடமிருந்து வெகு தூரம் விலகி போகிறான், அவன் அருள் பெற முடியாது என்பது அறிஞர்களுடைய ஞானிகளுடைய சொல்லாக இருக்கிறது. இந்த இரு பெரும் உண்மைகளை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக இந்தியாவிலே இரண்டு காப்பியங்கள் தோன்றுகின்றன. ஒன்று காஞ்சனத்தால் அழிந்து போன துரியோதனுடைய கதை, பொருளாசையாலே அழிந்து போனவன். இன்னொன்று காமத்தினாலே உயிர் துறந்த ராவணனுடைய கதை. ஆக இன்றைக்கு பாரதமாகட்டும் அல்லது இராமாயணமாகட்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியினை நமக்கு கொடுக்கிற ஒரு நூலாக இருக்கிறது. கவிஞர்களும் காப்பியம் எழுதுகிறவர்களும் ஒரு உத்தியை கையாளுவார்கள். ஒரு அறவான் இருப்பான், ஒரு நல்லவன் இருப்பான், ஒரு தர்மவான் இருப்பான். அவனுக்கு ஒரு சோதனை வரும். அந்த சோதனையை அவன் வெற்றி கொண்டு கடைசியாக தர்மம் வெல்லும் என்று சொல்வார்கள். இதை ஒரே வரியிலே சொல்வதென்றால், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் எனினும் தர்மமே வெல்லும் என்று சொல்லலாம். இதிலே அந்த சூதுகவும் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தையை தான் நான் இன்றைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பான சோதனை என்ற பொருளிலே பார்க்க போகிறேன். இன்றைக்கு சோதனை என்பதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்றால், மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் என்ற புத்தகத்திலே எழுதியிருப்பார், நாம் ஒன்று நினைத்து நினைத்தது நடந்தால் அது சாதனை, நாம் ஒன்று நினைத்து நினைத்தது நடக்காமல் போனால் அது சோதனை என்கிறார். இந்த ஒரு விஷயத்தை தான் சோதனை என்ற ஒன்றின் மூலமாக இன்றைக்கு நான் என்னுடைய பேச்சினிலே நிறுவ ஆசைப்படுகிறேன். இந்த கம்பராமாயண காப்பியத்திலே கிட்டத்தட்ட 20-30 இடங்களிலே கம்பர் சொல்கிறார், அறம் வெல்லும், தர்மம் வெல்லும், அறத்தை யாராலும் வெல்ல முடியாது, தர்மத்தை தோற்கடிக்க முடியாது என்றெல்லாம் பல இடங்களிலே கம்பர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். இவற்றிலிருந்தெல்லாம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அத்துணை இடங்களிலே அறத்திற்கும் தர்மத்திற்கும் நல்லவர்களுக்கும் அறத்தின் பால் நின்றவர்களுக்கும் சோதனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோதனைகளை அவர் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்பதை கொண்டு இந்த காப்பியம் முடிவடைவதாய் நான் கொள்கிறேன். ஒரு அறிமுகப்படுத்தும் போது கூட ராமனை பற்றி சொல்லும் போது கம்பன் சொல்கிறார், அறத்தின் கண் நின்றவன் என்கிறார். எதிர்மறை கதாபாத்திரமான ராவணனை பற்றி சொல்லும் போதோ சொல்கிறார், அறத்தின் தலை நின்றிலா அறக்கன் என்று சொல்கிறார். இலங்கையை பற்றி வர்ணிக்கிற ஒரு இடத்திலே சொல்கிறார், காற்று புகாது, ஒளி புகாது, யமனார்தன் தூது புகாது, அறம் புகாது இலங்கை என்று சொல்கிறார். ஆக அறத்திற்கும் தர்மத்திற்கும் சோதனை வருகிறது என்பது இந்த கம்பராமாயண காப்பியத்தின் தொடக்க முதல் இறுதி வரை அடி இழையாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை இந்த கம்பராமாயணத்தினுடைய அத்துணை முக்கிய கதாபாத்திரங்களும் சோதனைக்கு ஆட்படுகிறார்கள். சோதனைக்கு ஆட்படாத முக்கிய கதாபாத்திரங்களே இந்த கம்பராமாயணத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த இடத்திலிருந்து என்னுடைய தலைப்பினை நான் மூன்றாக பிரித்து எளிமைப்படுத்த ஆசைப்படுகிறேன். அந்த மூன்று பிரிவுகள் என்னவென்றால், இந்த கம்பராமாயணத்திலே அறத்திற்கு வந்த சோதனை, இரண்டாவது இந்த கம்பராமாயண காப்பியத்தை கையில் எடுத்ததற்காகவே கம்பனுக்கு வந்த சோதனை. மூன்றாவது கம்பராமாயண கதாபாத்திரங்களுக்கான சோதனை என்று நான் என்னுடைய பேச்சினை மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன். முதலிலே அறத்திற்கான சோதனையை நாம் அணுகுவோம். மூத்த பிள்ளைக்குதான் அரசாட்சி என்பது மரபு வழியாக வந்த அறம். அந்த அறம் என்றைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்யப்படுகிறதோ அப்போதே அந்த அறத்திற்கு அந்த தர்மத்திற்கு சோதனை வருகிறது. யார் மூலமாக? கூனி என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக. கூனியை அறிமுகப்படுத்தும் போது ஒரு இடத்திலே சொல்கிறார் கம்பர், குழை இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் கொடுமன கூனி தோன்றினார் என்றார். அதாவது ராவணன் செய்கிற தீமை போல கொடுமன கூனி தோன்றுகிறார் என்று சொல்கிறார். இந்த கூனி வருகிற இடம் தர்மத்திற்கு சோதனையாய் அமைகிறது. கூனி கதாபாத்திரம் உள்ளே வந்தவுடன் யாருக்கு சோதனை என்றால் கைகேயிக்கு சோதனை. அவள் ராமனை பெயர்ந்தவர்க்கு இன்னல் உண்டோ என்று சொல்கிற அளவிற்கு நல்லவள். அவளிடம் சென்று கூனியினுடைய வார்த்தை ஜாலங்களிலே மயங்குகிற கைகேயி என்ன செய்கிறார்? தசரதனிடம் பரங்களை கேட்கிறார். இப்பொழுது சோதனை தசரதனுக்கு, சோதனை கைமாறுகிறது. கைகேயிடம் இருந்து தசரதனுக்கு சோதனை செய்கிறது. கேட்ட தசரதன் அந்த வரத்தை கேட்டவுடன் தசரதனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவனுடைய நிலையாக சொல்கிறார், கொல்லன் உலையிலே இருப்பதை போன்ற ஒரு உணர்வு தசரதனுக்கு ஏற்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தசரதன் தள்ளப்படுகிறான். வரமும் அருளப்பட்டது. அதாவது வாய்மைதான் வாய்மையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவோடு வரத்தை அருள் விடுகிறான் தசரதன். அருளப்பட்ட வரம் ராமனுக்கும் சொல்லப்பட்டு விட்டது. ராமன் அதை பற்றி ஒரு சிறிய சஞ்சலம் கூட அடையாமல் மலர்ந்த சிந்தாமரை பூ போல நடந்து செல்கிறானாம். அவன் நடந்து செல்கிற இடத்திலே கம்பர் ஒரு வரியை போடுகிறார். குழைகின்ற கபரியின்றி வெண்கொற்ற குடையுமின்றி இழைகின்ற விதி முன் செல்ல தருமம் பின் நடந்து சென்றது என்கிறார். அதாவது விதி முன்னே செல்கிறதாம், தருமம் பின்னே செல்கின்றதாம். ஆக தருமத்திற்கான சோதனை இங்கேயும் வருகிறது. இந்த இடத்திலே தசரதனுடைய முடிவு, மக்களினுடைய எதிர்பார்ப்பு என எல்லாவற்றிற்கும் பெரும் சோதனையாக அமைந்து போகிறது. அடுத்த சோதனையோ பரதனுக்கு. தாய் பெற்றுக் கொடுத்த ஆட்சியை ஏற்றுக்கொள்வதா அல்லது அறம் வழி நின்று அண்ணனிடம் ஆட்சியை ஒப்படைப்பதா என்ற சோதனை அவனுக்கு. அண்ணனிடம் ஆட்சியை ஒப்படைப்பது என்ற முடிவோடு காட்டிற்கு செல்கிறான். ஆனால் என் தந்தை சொன்ன சொல்லை நான் மீறமாட்டேன், நான் வரவில்லை என்று ராமன் சொன்னவுடன் ராமன் நாட்டிற்கு திரும்பி வருகிற 14 ஆண்டு காலமும் பரதனுக்கு சோதனை. அவன் தினம் தினம் அழுது கொண்டிருக்கிறானாம். ஒரு இடத்திலே சொல்வார் கம்பர், காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவன்தான் வருமவதி போயிற்றென்னா ஆனாது உயிர்விடவென்ற அமைவானும் ஒரு தம்பி. அதாவது சென்று திரும்ப போன அண்ணன் திரும்பி வரவில்லை என்ற ஒரு எண்ணத்தில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள கூட துணிந்து விட்டானாம் பரதன். அப்படிப்பட்ட சோதனைக்கு ஆட்படுகிறான் பரதன். அடுத்தோ ஆரண்யத்திலே சீதையை கவர்ந்து செல்கிறான் ராவணன். இதுவும் அறத்திற்கான சோதனை. சீதையை கவர்ந்து செல்லும் போது ஜடாயு என்ற ஒரு கதாபாத்திரம் வருகிறது. ராவணனோடு போர் புரிகிறது. ராவணனுடைய வாளுக்கு பலியாகிறது. அந்த இடத்திலே சீதை சொல்கிறார், அல்லல் உற்றேனை வந்து அஞ்சல் என்ற என் நல்லவன் தோற்பதோ நரகன் வெல்வதோ, வெல்வதும் பாவமோ வேதம் பொய்க்குமோ, இல்லையோ அறம் என இறங்கி இறங்கினார் என்று சொல்கிறார். எனவே அறம் இல்லையோ என்று சீதையும் புலம்புகிறார். இதுவும் அறத்திற்கு வந்த சோதனையாக பார்க்கிறேன். அடுத்து கும்பகர்ணனுடைய மரணம். கும்பகர்ணனுடைய மரணமும் அறத்திற்கு வந்த சோதனையாகவே நான் பார்க்கிறேன். நீங்கள் கேட்கலாம், அவன் ஒரு அரக்கனாயிற்று, அவன் மரணம் எப்படி அறத்திற்கு வந்த சோதனை? அருளாளர்களே, கும்பகர்ணனுக்கு தெரியும் தான் இந்த போருக்கு சென்றால் உயிர் விடுவோம் என்று. ஆனால் தான் உணவு உண்டிருக்கிறேன் அண்ணனிடம், அந்த செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக வேண்டியேனும் நான் இந்த போரிலே கலந்து கொண்டு உயிர் நீர்க்க வேண்டும் என்று அவன் அந்த அறத்திலே இருந்தான் அல்லவா, அந்த அறத்திற்கு வந்த சோதனையாக கும்பகர்ணனுடைய மரணத்தை நான் இங்கே பார்க்கிறேன். அடுத்தது ராவணனுக்கு வந்த சோதனை. அவன் எவ்வளவு பெரிய வீரன், ஆனால் வள்ளுவர் சொல்வாரே, பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு. அந்த ஒழுக்கம் இல்லாத காரணத்தினாலே பிறன்மனை நோக்குதல் என்ற ஒரு தீ செயலை புரிந்து அவனும் அறவழி நின்று தவறிட்டான். ஆக இந்த கம்பராமாயணத்தினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை எல்லா கதாபாத்திரங்களின் வழியாகவும் எல்லா நிகழ்வுகளின் வழியாகவும் அறத்திற்கு ஏதோ ஒரு வழியிலே சோதனை, தர்மத்திற்கு ஏதோ ஒரு வழியிலே சோதனை, பாவத்திற்கு ஏதோ ஒரு வழியிலே இடம் இருக்கிறது. ஆனால் அத்துணையையும் வென்று கடைசியிலே தர்மம் ஜெயிக்கும் என்று முடிவதாய் இந்த கதை அமைகிறது. இத்தோடு நான் என்னுடைய முதல் பகுதியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து இரண்டாவது கதைக்கான சோதனை. இந்த கம்பராமாயண காப்பியத்தை கையில் எடுத்த காரணத்தினாலேயே கம்பனுக்கு சில சோதனைகள் ஏற்பட்டது. அந்த சோதனைகளை பேசுகிறேன். ஒரு காப்பியம் எனும் போது அதன் சுவையை கூட்ட வேண்டுமென்றால் மூன்று முக்கிய அம்சம் இருக்க வேண்டுமாய் நான் நினைக்கிறேன். ஒன்று நடை, நெறி, மரபு. இது மூன்றும் இருக்கும் போது ஒரு காப்பியம் இன்னும் சுவைக்கும் என்று நான் நினைக்கிறேன். நடையை எடுத்துக்கொள்ளுங்கள். வால்மீகியினுடைய இராமாயணமானது மிக நீண்ட இராமாயணம். கிட்டத்தட்ட 100,000 பாடல்களை தன்னகத்தை கொண்ட 100,000 பாடல்கள் தன்னகத்தை கொண்ட காப்பியம் அந்த வால்மீகியோட இராமாயணம். கம்பர் நினைத்திருந்தால் அந்த 100,000 பாடல்களையும் தமிழிலே மொழிபெயர்த்திருக்க முடியும். ஆனால் கம்பர் நினைக்கிறார் நீளமான காப்பியத்தை விட ஆழமான காப்பியம்தான் தமிழருக்கு தேவை என்று முடிவெடுத்து பல பாடல்களை விருத்தப்பாகலும் ஆசிரியப்பாகலும் நமக்கு சுவை சேர்க்க தாள லயத்தோடு அமைத்து நமக்கு அருளியிருக்கிறார் இங்கே கம்பர். எனவே அந்த நடை என்ற இடத்திலே வருகிற சோதனையை கம்பர் மிக தெளிவாக கையாண்டிருக்கிறார். அடுத்ததாக நெறியினை எடுத்துக்கொள்வோம். வால்மீகியினுடைய இராமாயணத்திலே வருகிற ராமன் ஒரு அரசன். அவன் கடவுள் அன்று. அவன் புலால் உண்பான், சோமபானம் சுராபானம் எல்லாம் உண்பான். ஆனால் தமிழகத்திற்கு இந்த காப்பியத்தை கொடுக்க முனையும் போதோ கம்பன் என்பவன், ராமன் என்பவன் கடவுளாகி போயிருக்கிறான். இந்த கடவுள் சில மரபுகளையும் சில நெறிகளையும் கொண்டிருக்க வேண்டும். அங்கே இருந்து அப்படியே காப்பியத்தை மாற்றி அமைத்து விட முடியாது. அயோத்தியிலே நடப்பதை தமிழகத்தில் நடக்கிறது என்று மாற்றி எழுதிவிட முடியாது. அதிலே இரண்டு முக்கியமான நெறிகளை நான் இங்கே சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒன்று புலால் மறுத்தல் கொள்கை. யோசித்து பாருங்கள், வால்மீகி ராமாயணத்திலே புலால் கொள்கின்ற ராமன் மனைவி மானின் மீது ஆசைப்படுகிறார். எதற்காக ஆசைப்படுவார்? நிச்சயமாக புசிப்பதற்காகத்தான் இருக்கும். ஆனால் தமிழகத்தில் தமிழிலே கொண்டு வருகிற போது கம்பன் அதை எழுதுகிறார், அது ஒரு பொன்மான். அந்த பொன்மானினுடைய அழகிலே மயங்கிய சீதை அதன் மீது ஆசைப்பட்டார் என்று எழுதுகிறார். ஆக வள்ளுவர் சொல்வார் அல்லவா, கொள்ளான் புலால் உண்ணானை எல்லா உயிர்களும் தொழும் என்று. அதனால் தானோ என்னவோ ராமனை மனிதர்கள் மட்டுமா தொழுதார்கள், குரங்கினம் தொழுதது, கரடி தொழுதது, கழுகு தொழுதது. ஆக கம்பள்ளுவனின் வாக்கின்படி எல்லா உயிர்களும் இங்கே ராமனை தொழுகிறது எனும் போது இந்த புலால் மறுத்தல் கொள்கை என்ற நெறியினை அழகாக இங்கே மாற்றி கொடுத்திருக்கிறார் கம்பர். அடுத்ததாக உறுதி பொருள் உரைத்தல் என்ற நெறியினுக்கு வருவோம். வால்மீகி ராமாயணத்திலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவாகிறது. அன்றைக்கு முதல் நாள் தசரதன் ராமனை அழைத்து உறுதி பொருள்கள் சொல்வதாய் வால்மீகியிலே வருகிறது. ஆனால் தமிழுக்கு கொண்டு வருகிற கம்பன் எழுதுகிறார் அந்த உறுதி பொருளை உரைப்பது வசிஷ்டர் என்று. எதற்காக என்று நாம் சிந்திக்க வேண்டும். அந்த உறுதி பொருள்களை பார்த்தால் தெரியும், ஏகபத்தினி விரதனாக இருக்க வேண்டும், யாரிடமும் போர் செய்யக்கூடாது, அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று. ஆக 60,000 மனைவியோடு வாழ்கின்ற ஒருவன், போர்க்களத்திலே நின்று மனைவிக்கு வரங்களை வாழி வழங்குகிற ஒருவன் தன்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட அறிவுரைகளை சொல்ல முடியுமா? ஆக கம்பர் தீர்மானிக்கிறார் அறிவுரை வழங்குவதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும். அப்படிப்பட்ட தகுதி கொண்ட கதாபாத்திரமாக வசிஷ்டரை இங்கே அழைத்து தேவர் மூவருள் நால்வராய் வைக்கப்படுகிற அந்த தேவமாமுனி இங்கே உறுதி பொருள்களை உரைக்கிறார் என்று சொல்கிறார். நான் இந்த இடத்தில் இந்த தலைப்பிலிருந்து ஒரு 2 நிமிடம் வெளியே செல்லாதீர்கள். இந்த உறுதி பொருள் எனும் போது எனக்கு ஒரு உறுதி பொருளிலே ஒரு வாக்கியம் மிகவும் மனதை தைத்த ஒரு வாக்கியம், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாருடனும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பார் கம்பர். அடடா, என்ன ஒரு வரி பாருங்கள். அது ராமனுக்கு அருளப்பட்ட வரியா? இன்றைய கால வரைக்கும் இன்றைய அரசாங்கங்கள் வரைக்கும் தேவைப்படுகிற ஒரு சாட்டையடியாக அதை நான் பார்க்கிறேன். நாம் யாரிடமும் போர் கொள்ளக்கூடாது. அப்படி போர்கள் எல்லாம் நின்று போனால் நம்முடைய போர்கள் ஒடுங்கும், ஆனால் நம்முடைய புகழ் என்றைக்குமே அடங்காது என்று சொல்கிறாரே. அப்படிப்பட்ட வரிகளை நான் நினைத்து புலகாகிதமடைகிறேன். அடுத்த பகுதியாக மரபிற்கு வருவோம். மூன்றாவது மரபிற்கு வந்த சோதனை. வால்மீகி ராமாயணத்திலே தம்பி மனைவியான சுக்ரீவனுடைய மனைவியை வாலி மடியிலே ஒரு காட்சியிலே அமர வைத்திருப்பதாய் வால்மீகியிலே எழுதியிருக்கிறார். ஆனால் அது தமிழ் மரபுக்கு ஏற்றதன்று என்று முடிவெடுக்கிற கம்பர் தாரை வருகிற காட்சிகளில் எல்லாம் வாலியினுடைய அருகிலே அமர்ந்திருப்பதாய் தாரை அமர்ந்திருப்பதாய் இங்கே மாற்றி அமைத்திருக்கிறார். இது மரபிலே அவர் செய்த முதல் திருத்தம். இரண்டாவதாக இலங்கைக்கு சென்று ராமனிடம் திரும்பி வருகிற அனுமன் தென்திசை நோக்கி வணக்கத்தை செலுத்துகிறான். எவ்வளவு அழகாக நுட்பமாக எழுதியிருக்கிறார். தென்திசை என்பது நம்முடைய தமிழகத்தை, இந்த புண்ணிய பூமியை குறிக்கிறது. இந்த தென்திசை நோக்கி வணங்குகிறான். ஏனென்றால் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற காப்பியமோ வடதிசை ஒரு காப்பியம், வடநாட்டினுடைய ஒரு காப்பியம். அந்த இடத்திலே எழுதுகிறார், தென்திசை நோக்கி வணங்கினான் அனுமன் என்று எழுதுகிறார். மூன்றாவதாக இங்கே ஒரு முனிவனை இங்கே அறிமுகப்படுத்துகிறார். இந்த முனிவனை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? என்றும் உள தெந்தமிழ் எடுத்து இயம்பி இசை கொண்டான் என்று எழுதுகிறார். அகத்தியம்மா முனிவனை பற்றி பேசுவோம். ஆக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தமிழ் மரபையும் தமிழை பற்றியும் அவர் புகுத்தி கொண்டே வருகிற போது அவர் இந்த மரபிலே இருந்து மரபு தவறாமல் அழகாய் வந்து கொண்டிருக்கிறார் என்பது பொருளாங்க. இன்னொரு இடம் சீதையை கடத்துகிற இடம். வால்மீகி ராமாயணத்திலே சீதையை ராவணன் தொட்டு தூக்குவதாய் எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கே சீதையை தொட்டு தூக்குவதாய் எழுத முடியுமா? முடியாது. எழுதுகிறார் கம்பர், அவன் அந்த பர்ணசாலையோடு சேர்த்து தூக்கி செல்கிறான் ராவணன் என்று எழுதுகிறார். ஆக இங்கேயும் தமிழ் மரபு காக்கப்படுகிறது. அடுத்து இன்னொரு இடம் சிலப்பதிகாரத்திலே நடந்தாய் வாழி காவேரி என்று ஒரு இடம் வரும். தமிழகத்தை பற்றிய ஒரு நூல், தமிழகத்திலே இருக்கிற மூன்று இடத்தை பற்றி சொல்கிற நூலிலே நடந்தாய் வாழி காவேரி என்று காவேரியை ஒரு கவிஞர் பெருமைப்படுத்தி இருப்பது மிகச் சிறப்பான விஷயம். ஆனால் அயோத்தியையும் அங்கே இருக்கிற கங்கையையும் போட வேண்டும். அப்போது கம்பர் எழுதுகிறார், காவிரி நாடென்ன கழனி நாடுரி. இங்கே காவிரி நாடு இருக்கிறது அல்லவா, இந்த காவிரி நாட்டை போன்ற ஒரு கழனி நாடு அங்கே இருக்கிறது, அது அங்கே அயோத்தியும் கங்கையும் என்று எழுதுகிறார். ஆக வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடங்களிலும் அவர் மரபினை காத்து இந்த நடையோடும் நெறியோடும் மரபோடும் நமக்கு கொடுப்பதிலிருந்து கம்பன் தான் சந்தித்த சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெற்று இருக்கிறான். அதனால் அந்த காரணத்தினால்தான் உலகத்தின் மிக பழமையான மொழியான அலெக்சாண்டர் படித்துக் கொண்டிருந்த நூலோ இல்லை வேறு எந்த பழமையான நூலோ நம்மிடம் இல்லை. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட மகாபாரதம் என்ற நூல் இதற்கும் பழமையானதுதான். தமிழிலேயும் இருக்கிறது, அந்த நூலும் இல்லை. ஆனால் நாம் இன்றைய வரைக்கும் கம்பராமாயணத்தை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் கம்பன் இந்த சோதனைகளை எல்லாம் சந்தித்து இதை சாதனைகளாக மாற்றி காட்டிய காரணத்தினால்தான் நாம் கம்பராமாயணம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அடுத்தபடியாக மூன்றாவது கட்டம். இங்கே கதாபாத்திரங்களுக்கான சோதனை என்ற இடத்திலே உள்ளே இதுவரை நாம் சோதனை என்ற ஒரு பொருளுக்கான விளக்கமாக துன்பம், எதிர்பாராத நிகழ்வு, கஷ்டம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளையும் பொருளிலே தான் கண்டு வந்தோம். ஆனால் அந்த சோதனை என்பதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சோதித்து அறிதல், எக்ஸ்பிரிமெண்ட் என்று சொல்வார்கள். அந்த சோதித்து அறிதல் என்ற பாங்கிலே என்ற அர்த்தத்திலே இனி நாம் இந்த கதாபாத்திரங்களுக்கான சோதனையை நான் எடுத்து செல்கிறேன். பெரிய புராணம் இருக்கிறது. பெரிய புராணத்திலே இறைவன் தன்னுடைய பக்தர்களை சோதித்தறிகிறான் என்று சொல்கிறார்கள். நாயன்மார்களாக மாற்றும் போது இறைவன் தன் பக்தர்களுடைய பக்தியை சோதித்தறிகிறான் என்று சொல்கிறார்கள். நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தெரியும், சோதனை என்பது யார் செய்வது, எதற்காக செய்வது? ஒரு பொருளினுடைய உண்மைத்தன்மையோ நிலைத்தன்மையோ உறுதித்தன்மையோ அல்லது முடிவோ தெரியாத ஒருவர் அந்த பொருளின் மீது சோதனை செய்து அந்த பொருளினுடைய உண்மையையும் நிலையையும் உறுதித்தன்மையையும் அறிந்து கொள்வார்கள். இதுதான் சோதனை. அப்படி என்றால் பெரிய புராணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு தன்னுடைய பக்தர்களை பற்றி தெரியாதா? தெரியும். தெரிந்தும் இறைவன் எதற்கு சோதிக்கிறான் என்றால், அந்த சோதனை இறைவன் தெரிந்து கொள்ள அல்ல, அந்த பக்தர்களை பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்ள. இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஒரு தேர்வினை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மாணவன் இருக்கிறான். அவனை எப்பொழுது நாம் நல்ல மாணவன் என்று சொல்வோம்? அவன் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நல்ல மாணவன் என்று ஆகிவிடுவானா? மாட்டான். அறவழிகளிலே அவன் நடந்தால் நல்ல மாணவன் என்று ஆவானா? மாட்டான். அவனுக்கு தேர்வு என்று ஒன்று வைப்பார்கள். அந்த தேர்விலே வெற்றி பெற்றால்தான் அவன் சிறந்த மாணவன். ஆக அந்த தேர்வு தான் இங்கே சோதனை என்ற பொருளாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ராமனுடைய போர் பயிற்சியில இருந்தே தொடங்கலாம் என்று எடுத்தவுடன் நேரடியாக ராமனை ராவணனுடன் போர் செய்த விட்டிருக்க முடியுமா என்றால் முடியும். ஆனால் அப்படி செய்யவில்லை. இடையிலே தாடகை வதை என்று ஒரு வதை வருகிறது. இந்த தாடகை வதம் எதற்கென்றால், ராமனை முதலிலே சோதித்து இவனால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்ற முதல் சோதனை. தாடகை வதத்திலே வெற்றி பெறுகிறான் ராமன். அடுத்தது வாலி வதைப்படலம் வருகிறது. அங்கேயும் சமயோசித புத்தியிலே வெற்றி பெறுகிறான் ராமன். எனவே தாடகை வதைப்படலத்தில் இருந்து ப்ரமோஷன் பெற்று உயர் பதவி பெற்று வாலி வதைப்படலத்துக்கு செல்கிறான். வாலி வதைப்படலத்தையும் மிக தெளிவாகவும் அழகாகவும் முடித்தவுடன் அங்கே ராவணனுடைய வதைப்படலம் வருகிறது. இதுதான் ஒரு ஒரு உறுதித்தன்மையை சோதித்து அதற்கு அடுத்த நிலைக்கு அனுப்புவது என்பது. இனி கதாபாத்திரங்களுக்குள்ளே நான் செல்கிறேன். முதலிலே நான் எடுத்திருக்கிறது தசரதனை. தசரதனுடைய சோதனை நமக்கு தெரியும். தசரதன் தன் தாயை தந்தையை விட தாய்தான் மகன் மீது அதிக ஆசையும் அன்பும் வைத்திருப்பார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ராவன் காட்டிற்கு சென்றவுடன் ஒன்று கோசலை தான் முதலிலே இறந்திருக்க வேண்டும். ஆனால் கோசலைக்கு பதிலாக இங்கே தசரதன் இறக்கிறான் என்று வருகிறது. ஏன் எனும் போது ஒன்று தோன்றுகிறது. தசரதன் ராமன் மீது வைத்தது ஆசை, கோசலை ராமன் மீது வைத்தது அன்பு. அன்பு என்றைக்கும் சாகாது, ஆனால் ஆசை சேர்த்து. தசரதனிடம் கைகேயி வந்து ஒரு வரத்தை கேட்கிறார். ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றின்னால் என் சேய் அரசாள்வது, சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது என புகண்டு நின்றாள் என்கிறார். ஒரு வரம் என் மகன் அரசாட்சி செய்ய வேண்டும், இன்னொரு வரம் உன் மகன் அதாவது கோசலையனுடைய மகன் சென்று காடாள வேண்டும். இதை கேட்டவுடன் அப்படியே கொதித்து போய்விடுகிறான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை தசரதனுக்கு. அவன் ஒரு நெகோசியேஷனுக்கு வர்றான். கண்ணே வேண்டும், கண்ணே வேண்டினும் என்னும் இயக்கடவேன், என் உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உண்டு அன்றோ. பெண்ணே வன்மை கேகையன் மானே, பெருவாயல் மண்ணே கொள், மற்ற எது ஒன்று மர. நீ கேட்டபடி நான் மண்ணை கொடுத்து விடுகிறேன். இந்த மண்ணை உன் மகன் பரதன் ஆட்சி செய்து கொள்ளட்டும். ஆனால் அந்த மற்றையது மர ராமனை காட்டிற்கு அனுப்ப சொல்லாதே என்று கேட்கிறான். இருந்தாலும் கைகேயி ஒத்துக்கொள்ளவே இல்லை. அந்த நேரத்திலே தசரதனுடைய நிலையாக கம்பர் எழுதுகிறார். வேதனை முற்றிட வெந்து வெந்து கொள்ளான் ஊதுலையில் கனவென்ன வெய்து உயர்த்தான் என்று எழுதுகிறார் கம்பர். ஆக அப்படிப்பட்ட ஒரு சோகமான அப்படிப்பட்ட ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத நிலையிலே தசரதன் தள்ளப்படுகிறான். இப்பொழுது பாருங்கள், நான் முதலிலே சோதனைக்கு சொன்ன அந்த வரையறை எடுப்போம். ஒரு கதாபாத்திரம், அதன் மீதான சோதனை, அதற்கான நிகழ்வு, அதற்கான முடிவு. தசரதன் என்று ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு சோதனை வருகிறது. அவனுடைய முடிவாக தசரதன் என்ன செய்கிறான்? பரதனுக்கு ஆட்சியை கொடுத்து விட்டு ராமனை காட்டிற்கு அனுப்புவது என்பதை ஒத்துக்கொள்வதாய் வருகிறது. இப்பொழுது இந்த முடிவை சொல்ல வேண்டும். தசரதனுடைய முடிவு, அவன் எப்படிப்பட்டவன் என்ற முடிவை சொல்ல வேண்டும். கம்பர் அந்த முடிவை வாணியின் வாயிலாக சொல்ல வைக்கிறார். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல், தூயவன் மைந்தனே என்று பரதன் ராமனை சொல்லும் போது வருகிறது. இந்த இடத்திலே நமக்கு ஒரு சஞ்சலம் வரும். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் என்று சொல்கிறார்கள். தசரதன் வாய்மையை காத்தான், உண்மை. அவன் கொடுத்த வரத்தினை சொன்ன வார்த்தை வாய்மையை காப்பாற்றி விட்டான். ஆனால் மரபும் காத்து என்று கம்பர் சொல்கிறார். கம்பர் சொன்னால் அது நிச்சயமாக ஒரு உண்மை இல்லாமல் இருக்காது. என்ன என்று யோசித்து பார்க்கும் போது ஒரு உதாரணம் தோன்றியது. போர்க்களத்திலே ஒருவன் போராடி வெற்றி அடைவது எந்த அளவிற்கு வீரமோ, அதே அளவிற்கு தோற்கும் போது அதே இடத்தில் உயிர் நீத்தலும் வீரமரணம் அடைதலும் வீரமே. அந்த அடிப்படையிலே இங்கே பார்க்கும் போது தசரதனால் அந்த மரபை காக்க முடியவில்லை. என்னால் காக்க முடியவில்லை என்று அவன் வருத்தலத்திலேயே உயிர் வாழவில்லை, காக்க முடியவில்லை என்றவுடன் மாண்டு போகிறான். ஆக மரபை காக்க முடியவில்லை என்ற உடனேயே அவன் மரணம் அடைகிறான் அல்லவா. அதனாலே கம்பர் சொல்கிறார், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்தவள்ளல் என்று. எனவே இங்கே தசரதனுக்கான சோதனையும் அதற்கான முடிவும் பகரப்பட்டது. அடுத்தபடியாக கைகேயினுடைய சோதனையை பார்ப்போம். இந்த சோதனைக்கு அறிவியல் பூர்வமாக ஒரு உதாரணம் தரலாம் என்று யோசித்த போது, சோதனை என்றால் ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளோடு இன்னொரு பொருளை கலக்கும் போது அந்த பொருள் வேறொரு நிலையை அடைந்துவிடும். பாலை எடுத்துக்கொள்ள, பாலில் ஒரு துளி விஷத்தை நாம் சேர்த்தால் ஒட்டுமொத்த பாலும் விஷமாகி போகும். அது போன்ற ஒரு சோதனை, அறிவியல் பூர்வமான சோதனைக்கு இங்கே கைகேயி ஆட்படுத்தப்படுகிறார். கைகேயினுடைய உண்மை நிலை எப்படி, அவள் எப்படிப்பட்டவள்? ஆயவர் அன்பு அணும் அலக்கர் ஆர்த்தியழ தொய்வுகளா முகமதி விளங்கி தேசுர தூயவள் உவகை போ மிக சுடற்கெல்லாம் நாயகம் அணையது ஓர் மாலை நல்கினாள். கூனி வந்து சொல்றா, ராமனுக்கு பட்டாபிஷேகமான்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை போடுகிறார் பாருங்கள், தூயவள் தூயவள் அவளுடைய முகம் அப்படியே பிரகாசமாக மாறுகிறதாம். அவள் கழுத்திலே இருக்கிற நவரத்ன மாலையை எடுத்து கூனிக்கு பரிசளிக்கிறாளாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிற கைகேயி, அவளுக்கு கூனி என்கின்ற ஒரு சோதனை வருகிறது. அவள் என்ன சொல்கிறார், ஏதேதோ சொல்லி பார்த்தாள். அப்பொழுதெல்லாம் கேட்காதவள் ஒரு பாடலிலே சொல்கிறார், அரசர் இல் பிறந்து பின் அரசர் இல் வளர்ந்து அரசர் இல் புகுந்து பேர் அரசியான நீ கரை செயற்கு அருந்துயர் கடலில் வீழ்கின்றாய் உரை செய்ய கேட்கலை உணர்தியோ என்றாள். அரசன் இல்ல பிறந்தவனி, பேரரசியா வளர்ந்த, பேரரசன் வீட்டுக்கு வந்துட்ட, ஆனா இப்பொழுது ராமனுக்கு போயிருச்சுன்னா பட்டாபிஷேகம், நீ கை கட்டி வேலை செய்யற ஒரு வேலைக்காரியா தானே கோசலை முன்னாடி நிக்க முடியும். அப்பனா உன்னுடைய பரம்பரைக்கு உன்னுடைய தந்தையுடைய புகழுக்கு என்ன பேர் வரும்னு நீ யோசிச்சான். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும், பெண்கள்கிட்ட என்ன சொல்லியும் அவங்கள நம்ம ஏமாத்தவோ மயக்கவோ முடியாது. ஆனா உங்க அப்பா அப்படிப்பட்டவர், உங்க குடும்பம் இருக்கே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க உடனே விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு யுத்தியை இங்கே கூனி அவளுடைய பரம்பரையை ஞாபகப்படுத்தி இங்கே கைகேயினுடைய நிலையை திரிக்கிறாள். கைகேயினுடைய நிலையாக, அதாவது கைகேயி ஒரு சோதனை வந்து விட்டது. அந்த சோதனைக்கு இவள் எதிர்வினை புரிய வேண்டும். எந்த இடத்துல எதிர்வினை புரிகிறாள் என்றால், ராமனை அழைக்கிறாள். அழைத்து அந்த வாங்கிய வரத்தை சொல்கிறாள், ஆழிசூழ் உலகலாம் பரதனே ஆள நீ போய் தாளிரு சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்கிறார். இந்த இடத்துல கைகேயினுடைய அந்த சூட்சுமத்தையும் அவளுடைய புத்தி கூர்மையையும் நாம் இங்கே மிக தெளிவாக காண வேண்டும். அவன் கேட்ட வரம் என்ன, என் மகன் நாடாள வேண்டும் உன் மகன் காடாள வேண்டும், இதுதான் அங்கே கேட்ட வரம். ஆனால் இங்கே ராமனிடம், ஏனென்றால் நான் இந்த வரம் தான் கொடுத்தேன் என்று சொல்வதற்கு மன்னன் அங்கே சரியான நிலையில் இல்லை. இந்த நேரத்திலே கைகேயி சொல்கிறாள், ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள, நிலத்துல எங்கேயும் நீ கால் வைக்க கூடாது, ஆழிசூழ் உலகெல்லாம் பரதன் தான் ஆளணும், நீ போய் தாளிரு சடைகள் தாங்கி தங்க அதன் தவம் மேற்கொண்டு நன்னி புண்ணிய துறைகள் ஆடி. அதாவது தன் தந்தை இப்படி சொல்ல மாட்டாரோ சொல்லி இருக்க மாட்டாரோன்னு ராமன் நினைச்சிடக்கூடாதான். அதுக்காக அவர் சொல்றா, புண்ணிய துறைகள் எல்லாம் ஆடி நீ புண்ணியம் சேர்த்துக்கொள் என்று சொன்னார் அப்படின்ற அர்த்தத்துல சொல்கிறார். ஏழு இரண்டு ஆண்டின் வா, அங்கு தசரதன் எந்த ஒரு வரையறையும் சொல்லல. ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில சொல்றேன், 12 ஆண்டுகள் ஒருத்தன் பொசஷன்ல இல்லைன்னா அது அவனுக்கு சொந்தம் கிடையாது. ஆக 7-14 வருஷம் நீ வீட்டை நாட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா திரும்பி வந்தினாலும் உனக்கு அது சொத்து கிடையாது. அதையும் 14 ஆண்டுகளும் நேரடியா சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அழகா சூட்சமா சொல்றா, 7-2 ஆண்டின் வா. அடுத்தது இயம்பினான் அரசன். அடுத்த வார்த்தையை போறோம். இது நான் சொல்லல, உங்க அப்பா சொல்லல, அரசன் சொல்லியிருக்கான். அரச கட்டளை இது, அரச கட்டளையே நீ மதிக்க வேண்டும். ஆக தன்னுடைய ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்ன உடனேயே அந்த மாலையை கலட்டி போடும் அளவிற்கு நல்லவளாய் இருந்த ஒருத்தி ஒரு சோதனைக்கு ஆட்படுத்தி பார்க்கும் போது அவள் வேறொரு நிலைக்கு முற்றிலுமாய் திரிந்து போகிறாள். திரிந்து போய் இப்படிப்பட்ட ஒரு இழி நிலைக்கு தள்ளப்படுகிறாள். இந்த இடத்திலே கம்பர் முதலிலே தசரதனை பாராட்டியது போல கூனியையும் பாராட்ட வேண்டும், அல்லது அதாவது கையையும் பாராட்டவோ இல்லை அவள் முடியவோ அறிவிக்க வேண்டும். எந்த இடத்திலே அறிவிக்கிறார் என்றால், அவர் நீண்ட நேரம் எல்லாம் காத்திருக்கவில்லை. அவள் சொல்கிற அந்த கேட்கிறார் அல்லவா வரம், அந்த வரத்திலேயே சொல்லிவிடுகிறார். ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் சேய் அரசாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது என புகழ் நின்றால் தீயவை யாயிலும் தீயல். பாராட்டுறதுக்கு தான் நாங்க எந்த இடம் கரெக்டா இந்த இடத்துல இவனை பாராட்டினாதான்டா பெருசு. பாலாஜியவும் ஐயா நீரை அத்திப்பையும் கூட்டிட்டு வந்து கம்பன் கழகத்துல பாராட்டும், அதுதான் இவர்களுக்கான பாராட்டு. பாராட்டுவதற்கும் பாராட்டுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும். அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த இடங்களிலே பாராட்டு பெறுவது ஒரு பெரிய விஷயம். அப்படி பாராட்ட வேண்டிய இடங்களிலே சரியான இடத்திலே பாராட்டுவதும், ஒருவரை அவர் செய்த தவறை சுட்டி காட்டும் போது அதே இடத்தில் சுட்டி காட்டுவதும் கம்பனுக்கு கைவந்த கலையா இருக்கிறது. தீயவை யாயிலும் தீயல் என்று கையைக்கான முடிவை அங்கேயே அறிவித்து விடுகிறார் கம்பர். அடுத்தபடியாக நான் எடுத்திருக்கிற கதாபாத்திரம் வாலியினுடைய கதாபாத்திரம். இந்த இடத்திலே ஒரு சோதனை கையாளப்படுகிறது. இந்த சோதனை என்னவென்றால், ஒரு பந்தை எடுத்துக்கொள்ளும். அந்த பந்து வட்ட வடிவிலே இருக்கும். அந்த பந்தை ஓங்கி தரையிலே அடிக்கும் போது அது நீள்வட்டமாக மாறிவிடும். மீண்டும் கைக்கு வரும்போது அது வட்ட வடிவிலே வந்துவிடும். அதாவது நான் இங்க என்ன சொல்ல வருகிறேன் இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குளிர்வானத்தை எடுத்து அது திரவத்திலே இருக்கும். அதை எடுத்து நாம் குளிர்சாதன பெட்டியிலே வைக்கும் போது அது திட நிலைக்கு மாறும். மீண்டும் அதை எடுத்து வெளியே வைக்கும் போது அது மீண்டும் திரவ நிலைக்கு மாறிவிடும். ஒரு பொருள் அந்த நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாறி மீண்டும் அதன் நிலைக்கு வருதல் என்பது இந்த சோதனை. இந்த இது போன்ற சோதனைக்கு ஆட்படுவது யார் என்றால், இங்கே வாலி ஆட்படுகிறான். வாலியனுடைய உண்மை நிலை என்ன? அவன் ராமனை எந்த அளவிற்கு மதிக்கிறான்? உழைத்த வல் இரு வினைக்கு ஊறு காண்கிலாது, அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தின் ஆறு எல்லாம் இழைத்தவர்க்கு இயல்பு அல இயம்பி எம் செய்தாய் பிழைத்தனை பாவி உன் பெண்மையால். அருள் கடவுள் ராமனாயிற்று. அவன் செய்வதெல்லாம் தர்மம் மட்டும்தானே செய்வான். அவன் போய் என்ன கொள்ள வரான்னு சொல்றியே, பாவி நீ ஒரு பெண் என்பதால் உன் உயிர் பிழைத்தது. அப்படி என்று சொல்கிற ஒரு உண்மை நிலையிலே இருக்கிற வாலிக்கு ஒரு சோதனை ராமன் மூலமாக அவன் அம்பின் மூலமாக அவன் உள்ளே பாய்கிறது. பாய்ந்தவுடன் அவன் நிலையிலே இருந்து திரிந்து வேறொரு நிலைக்கு போகிறான். ராமனையே திட்ட தொடங்கும். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ வரதன் முன் தோன்றினாயே. தீமைதான் பிறவை காத்து தான் செய்தால் தீங்கு அன்று ஆகுமோ, தாய்மையும் அன்றி நட்பும் தருமமும் தழுவி நின்றாய் என்று சொல்கிறான். இந்த இடத்துல எங்கே திட்டுகிறார் என்றால், இப்பொழுது என்னை பாலாஜி திட்ட வேண்டும். இவன் கெட்டவன் என்று திட்டுவது ஒரு திட்டு. உன் அப்பா நல்லவன், உன் தம்பியும் நல்லவன், உன் தம்பிக்கு முன்னாடி பிறந்தவனா நீயே, இதுவும் ஒரு வகையில திட்டுவது. இப்படிப்பட்ட ஒரு திட்ட அங்கே ராமன் மீது செலுத்துகிறான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாய், பரதம் முன்னாடி எப்படிதான் நீ தோன்றியிருப்பன்ற ஒரு கேள்விக்குறியோடு இங்கே ராமனை பார்த்து திட்டுவதாய். அவனுடைய உண்மை நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாறி போகிறான் வாலி. அந்த உயிர் பிரிகிற சமயத்திலே மீண்டும் அவனுடைய உண்மை நிலைக்கே திரும்புகிறான். தாய் என உயிர்க்கு நல்கி தர்மமும் தகவும் சால்வும் நீ என நின்ற நம்பி, நெறியின் நோக்கும் நேர்மை நாயென நின்ற எம்பால் நவை அற உணரலாமோ, தீயென பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான். ஆக இவன் வாலி என்ற ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தின் மீது ஒரு சோதனை, அந்த சோதனையின் மூலமாக அவனுடைய முடிவு, அந்த முடிவையும் அங்கேயே அங்கே பாராட்டுகிறான். சிறியன சிந்தியாதான், இவன் சிறியன சிந்தியாதான், பெரியன மட்டுமே சிந்தியான், ஏனென்றால் ராமனை இவன் கடவுளாக ஏற்றுக்கொண்டவன் என்ற ஒரு அழகான முடிவு இங்கே வாலிக்கு அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு கட்டத்திற்கு போகும். நேர கொடுமை நேர கொடுமைன்னு சொல்லுவாங்க. நேரம் நல்ல நேரமா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும், அதுவே கெட்ட நேரமா மட்டும் ஆகி போச்சுன்னா நம்ம செய்யற நல்லதெல்லாம் கெட்டதா போவோம், கெட்டதெல்லாம் நல்லதா போயிடும். நம்மள நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருப்பான், அவனே கெட்டவன் சொல்லுவான். நம்மளை கெட்டவன்டா அவன் அவன்கிட்டயே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான், அவன் நம்மளை கூப்பி வச்சு நல்லதுன்னு பாராட்டுவான். இது நேர கொடுமைன்னு சொல்றான். இப்படிப்பட்ட நேர கொடுமையில ஒரு விஷயம் எப்பயுமே ஒன்னா நடந்துட்டு இருக்கும், திடீர்னு அப்படி நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அப்படி ஒரு மாற்றம் அடையும், அப்படி ஒரு சோதனை ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க. யார் என்றால் அது ராமனும் லட்சுமணனும். இந்த கம்பராமாயண காப்பியம் முழுக்கவே அமைதியானவன், அவசரப்படாதவன், பொறுமைசாலி, அன்பின் வழி நிற்பவன் என்றெல்லாம் புகழப்படுபவன் ராமன். அவசரக்காரன், எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வான், எதையுமே யோசிக்க மாட்டான் என்று வருகிற கதாபாத்திரமாக பல இடங்களிலே லக்மணனை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இடம் வருகிறது, அந்த இடத்தை நான் சோதனையாக எடுத்துக்கிறேன். ஒரு சோதனை இடம் வருகிறது, அந்த இடத்திலே ஒரு பொன்மான் வருகிறது. எப்பொழுதுமே அமைதியாக இருக்கிற ராமன் மனைவி கேட்டால் என்றவுடன் அவசரப்பட்டு ஓடுகிறான் பின்னால், மானின் பின்னால். எப்பொழுதுமே அவசரப்படுகிற லட்சுமணன் சொல்கிறான், அண்ணா அது மாயமானாகத்தான் இருக்கும். ஆக எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இயல்பு மாறி நடந்து போகுது. லக்மணன் சொன்னவுடன் ராமன் சொல்கிறான், தம்பி அண்ணியை காத்து இங்கேயே இரு என்று சொல்லி போய்விட்டான். போனவுடன் மாரீச்சனுடைய மாயாஜாலங்களால் ராமனுடைய குரல் கேட்பது போல், அவைய குரல் போல் கேட்கிறது. அப்பொழுதும் சீதை சொல்கிறாள், உன் அண்ணனை போய் காப்பாற்று என்று. அப்போது கூட பாருங்கள், அந்த இடத்திலே கூட பொறுமை காக்கிற அந்த லட்சுமணன் சொல்கிறான், இல்லை என் அண்ணனுக்கு எந்த சோதனையும் வராது, தர்மத்திற்கு சோதனை வராது, அது அண்ணனாக இருக்க முடியாது, நான் போக வேண்டாம், நான் அண்ணன் என்னை இங்கேயே காத்து இரு என்று சொல்லியிருக்கிறான். அப்பொழுது சீதை சொல்கிறார், ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரால், பெருமகன் உழைவுறு வெற்றி கேட்டும் நீ வெறுவலை நின்றனை, வேறு என் யான் இனி எரியடை கழிது வீழ்ந்து இறப்பேன் ஈண்டேனா. அதாவது ஒரே ஒரு பகல் பழகினா கூட உயிரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சிருவாங்க. குகனை சொல்கிறான், குகன் சொல்கிறான் அல்லவா, ஆழ நெடுந்தரை ஆறு கடந்தவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் உள்ளாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்று சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்தே நின்றனையே சார், இவன் பரதம் கடந்து போயிட்டான்னா இவன் செத்து போயிட்டான் இல்லையா சொல்லுவாங்க, ஏன்னா ராம என்ன நண்பன் சொல்லிட்டான். அப்படி ஒரு பகல் பழகினால் கூட உயிரை ஈவாங்க, ஆனா நீ அண்ணன் கூட இத்தனை வருஷம் இருந்தோம், உன் அண்ணனுடைய குரல் கேட்குதே போமாட்டேன்றியே, உனக்கு அண்ணனுடைய அரசாட்சி மேல ஆசை வந்துருச்சா, நீ இங்க நிற்பது நெறி என்று, உடனே போ, நீ போலனா நான் தீ மூட்டி இங்கேயே இறந்து விடுவேன் என்று சொல்கிறார் சீதை. இப்பொழுது லக்மணனுடைய நிலையை கம்பர் எழுதுகிறார், அண்ணன் காத்து இங்கேயே இரு என்பது மூடி, நீ இங்கே நிற்பது என்பது தகாது என்று சீதை சொல்கிற சுடு சொல் நெருப்பு, கீழே நெருப்பு மேல மூடி, நடுவுல வெந்துகிட்டு இருக்கான் லக்மணன், வேகின்ற சிந்தையான் விடைகொண்டு போகிறான் என்று. ஆக இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு ஆட்படுகிறான் லக்மணன். அடுத்த சோதனையாக நான் எடுத்திருப்பது அனுமனுடைய சோதனை. இந்த காப்பியத்திலே முக்கிய கதாபாத்திரங்களான பரதன், லக்மணன், சீதை ஆகிய மூன்று பேருடைய உயிரை காப்பாற்றிய உத்தம தொண்டன் அனுமன். அவனுக்கு இந்த சீதையை உயிரை காப்பாற்றுகிற ஒரு இடத்திலே வருகிற சோதனையை நான் இங்கே சொல்கிறேன். இலங்கைக்கு சென்று சீதையை காண செல்கிறான் அனுமன். ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்தாயிற்று. கீழே சீதையும் ராவணனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ராவணன் மிரட்டி கொண்டிருக்கிறான், என்னுடைய இச்சைக்கு நீ பணிய வேண்டும் என்று. ஆனால் சீதையோ அவன் வீர மொழிகள் பேசி திருப்பி அனுப்புகிறாள் ராவணனை. ராவணன் சென்று விடுகிறான். ஆனாலும் சீதைக்கு இனி தான் உயிர் வாழ்வது தகாது என்று ஒரு முடிவெடுத்து அங்கே இருக்கிற கொடியிலே சுருக்கிட்டுக் கொள்கிறார். சுருக்கும் இட்டாயிற்று. இந்த காட்சியை இப்பொழுது மேலே இருந்து அனுமன் பார்க்கிறான். இப்பொழுது அவனுக்கு இருக்கிற சோதனை என்னவென்றால், கீழே உதித்து சீதையை தொட்டும் காப்பாற்ற முடியாது, சீதையை தொடுவது தகாது. அதே சமயம் அவன் திடீரென்று கீழே குதிக்கும் போது பயந்து போய் மருண்டு போய் அவள் உயிரை சீக்கிரமாக மாய்த்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சோதனையை அனுமன் எப்படி கடந்தானாம், கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான், கொண்டனன் துணுக்கம் மெய் தீண்ட கூசுவான், அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினான். அண்டர் நாயகன் ராமனுடைய தூதுவனான், ராம ராம ராம என்று ராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே கீழே அந்த தொண்டைவாய் மயிலினை சீதையை வணங்கி கொண்டே கீழே வருகிறானாம். இந்த அசோகவனத்திலே தன்னுடைய கணவன் அரசன் ராமனுடைய சொல் மந்திரம் எங்கேயோ கேட்கிறதே என்று மகிழ்ச்சியிலே திரும்பி பார்க்கிற சமயத்திலே சீதை காப்பாற்றப்படுகிறார் என்று வருகிறார். ஆக அனுமனும் அவனுக்கு வந்த சோதனையை சமயோசித புத்தியினாலே வென்றெடுக்கிறான். அடுத்தது பரதனுக்கான சோதனை. நான் ஏற்கனவே சொன்னேன், தாய் பெற்று கொடுத்த அந்த ஒரு அரசாட்சியை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டான். அண்ணனிடம் சென்று கேட்கிறான், அண்ணனும் வரவில்லை. எனவே அந்த பாதகையை எடுத்து கொண்டு வந்து அரசாட்சி செய்கிறான். எனக்கு தெரிந்து கம்பராமாயணத்திலேயே அதிகமாக புகழப்படுபவன் யார் என்று ஒரு பட்டிமன்றம் வைத்தால் அதில் ஜெயிப்பவன் என்னவோ பரதனாகத்தான் இருப்பான் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் பரதன் பிறக்கும் போதே சொல்கிறார், வள்ளல் அணையானை ஒன்று தோன்றுகிறான் என்று. அதாவது ராமனுக்கு சரிசமமாக ஒருவன் பிறந்திருக்கிறான், பரதன் என அவன் பெயர் என்று. இன்னொரு இடத்துல ராமன் போய் கோசலை கிட்ட சொல்றான், அம்மா எனக்கு அரசாட்சி இல்லை, இப்ப தம்பிய வந்து அரசாட்சி எடுத்துக்க சொல்லித்தாரா அப்பான்னு சொல்றான். உடனே அந்த கோசலை சொல்றார், முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு, மும்மையின் நிறை குணத்தவன், நின்னினும் நல்லன், குறைவு இல்லைன்னு என கூறினார். ஆக உன்னை விட மூணு மடங்கு நல்லவன்டா பரதன், அவன் ஆட்சி செய்யறதுல குறைவு ஒன்றும் கிடையாது, முறை இல்லைன்றது வேறதான், ஆனா உன்னை விட மூணு மடங்கு அவன் நல்லவன், அதனால அவன் ஆட்சி செய்யட்டும் நல்லதுதான் சொல்லி கோசலை சொல்வதாக வருகிறது. இன்னொரு இடம், அதாவது கம்பர் எப்படி பாராட்டி கொண்டே போகிறார் என்று சொல்கிறேன். இன்னொரு இடத்துல இங்க குகன் சொல்றான், தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுதும் புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமன் நின் கேள் அவரோ தெரியணுமா. ஆயிரம் ராமன் வந்தாலும் உனக்கு நேரடியா அதை உனக்கு சரிசமமா வர முடியுமா, அம்மா பெற்றுக் கொடுத்த அந்த ஆட்சியை கூட வேணாலும் தூக்கி போட்டுட்டு வந்தவன் ஆச்சே நீ என்று குகன் பாராட்டினான். இன்னொரு இடமும் வருது, ராமன் 16 ஆண்டு காலம் திரும்பி வரவில்லை, கொஞ்சம் தாமதமாகிறது. உடனே என்ன செய்கிறான் பரதன், என்னுடைய அரசன் இன்னும் வரவில்லை, நான் என் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று தீயை மூட்டி தீயிலே பாய போகிறான். அந்த நேரத்திலே கோசலை தடுத்து நிறுத்தி சொல்கிறார், எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணன் நின் அருளுக்கு அருகு ஆவரும், புண்ணியம் என்னும் நின் உயிர் போயின் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ என்கிறார். ஆக எண்ணில் கோடி ராமர்கள் உனக்கு சரிசமம் என்று சொன்னால் கூட ஒரு இடத்திலே ஒத்துக்கொள்ளும். ஆக அந்த இடத்திலே கம்பர் வார்த்தையை போடுகிறார், எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணனின் அருளுக்கு அருகு ஆவரும், 1 கோடி ராமம் வந்தாலும் உன் அருளுக்கு கிட்ட வர முடியுமாடா என்று பாராட்டுகிறார்கள் பரதனை எனும்போது, இப்படியெல்லாம் பாராட்டிற்கு சொந்தக்காரனான பரதன் செய்தது என்ன என்பது நமக்கு ஒரு கேள்வி. அவன் அந்த ஆட்சியை வேண்டாம் என்று ராமனிடம் சென்று சொன்னது சிறப்பா, அல்லது அங்கே இருந்து திரும்பி வந்து பாதுகை வைத்து ஆட்சி செய்தது சிறப்பா என்று பார்த்தால், என்னை பொறுத்தவரை எனக்கு கூட அப்படி ஒரு நிலைமை இருந்தால் நான் என் அண்ணனை சென்று கூட்டி வர செல்வேன், பதவி மீது ஆசைப்படாமல் இருந்திருப்பேன். ஆனால் அண்ணன் வரவில்லை, பாதுகையை கொடுக்கிறார்கள், பாதுகையை எடுத்து வந்து ஆட்சி செய்கிறேன், 14 ஆண்டு கால அரசாட்சி, நான் என் மனம் நிச்சயமாக மாறி போயிருக்கும், அரசாட்சியிலே இருந்தாலும் கூட அந்த அரசின் ஆட்சி மீது அவனுக்கு ஆசையோ பற்றோ தோன்றவில்லை, இவனும் காட்டிலே இருக்கிற ராமனை போல ஜடாமுடி தரித்து தினம் தினம் அழுது கொண்டிருக்கிறான் என்று வருகிறது அல்லவா. அப்படி பரதன் வேண்டாம் என்று சொன்னது ராமனுடைய பதவியை, ஆனால் பரதனுக்கு கிடைத்தது ராமனை விட பெரியவன் என்ற பதவி. ஆக தனக்கு வந்த சோதனையை பரதன் தன்னுடைய நற்குணத்தினாலே இங்கே வென்று காட்டுகிறான். ராமனை எண்ணி தொழுதல், சோறுதல், துளங்குதல், உயிர் உழந்து உயிர்த்தல், அழுதல், அன்றி மாற்று அயல் ஒன்றும் செய்குவது அறியால். இவ்வளவு செய்யறான் ஒரு பொண்ணு தனியா தூக்கிட்டு போய் வச்சா இவ்வளவும் நடக்கும். இதை தவிர அடுத்தது இன்னொரு பாட்டுல சொல்றாரு, என்னை நாயகன் இளவலை எண்ணிலா வினையோன் சொன்ன வார்த்தை கேட்டு அறிவு இழல் என துறந்தானோ, முன்னை ஊழ்வினை முடிந்ததோ என்று முறையால் பண்ணி வாய்ப்புலர்ந்து உணர்வு தேய்ந்து ஆர் உயிர் பதைப்பார். அதாவது என்ன சொல்றா, நம்ம தான் லக்ஷ்மணனை தீ சொல்ல சொல்லிட்டோம்ல, சுடு சொல்லால சொல்லிட்டேன், நிக்கிறது முறை இல்லை, நீ போலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பன்ற அளவுக்கு சொல்லிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு அறிவில்லாதவ கூட போய் நம்ம வாழணுமான்னு நினைச்சு ராமன் நம்மளை தேடாம விட்டுருவானோ, இப்படியெல்லாம் சோதனைக்கு ஆட்படுகிறாள் சீதை. போர் நடக்கிறது. ராவணனை வென்று ராமன் திரும்ப கூட்டி செல்கிறான் அயோத்திக்கு. இருந்தாலும் சீதைக்கான அந்த சோதனை என்பது தொடர்கிறது. அங்கேயும் அவளை தீயிலே ராமன் இறங்க வைக்கிறான். இது ஏன் என்று பலர் கேள்வி எழுப்புகின்றனர். இதற்கு விடையாக நான் முன்பே சொன்னதுதான் இருக்கும் என்று நினைக்கிறேன். பெரிய புராணத்தினுடைய உதாரணம், இறைவன் சோதிப்பது அவன் தெரிந்து கொள்ள அல்ல, உலக மக்கள் தெரிந்து கொள்ள. சீதையை ராமன் இன்றைக்கு சோதிக்காமல் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் ராமனுக்கு உண்டு. ஆனால் எதிர்கால சந்ததியினர் வரும்போது இவள் 10 மாதமோ 14 மாதமோ வெளியில இன்னொருவன் இருட்டிலே இருந்து விட்டு வந்தவள் தானே, அவள் பத்தினியாய் கற்புடையவளாய் இருப்பாளா என்று இன்னொருவன் சீதையை பற்றி கேள்வி எழுப்பிவிடக் கூடாது என்ற காரணத்தினாலே இந்த உலக மக்கள் எல்லாம் சீதையை பற்றியும் சீதையுடைய நல் உள்ளத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே தீயினே இறங்க சொல்கிறார் என்று வருகிறார். இது சீதைக்கான சோதனையும் முடியும். இப்பொழுது ராவணனுடைய சோதனை, என்னுடைய பேச்சினுடைய இறுதி சோதனையாக நான் இதை வைக்கிறேன். எனக்கு இந்த ராமகதையிலேயே மிகவும் பிடித்த கதாபாத்திரம் இந்த ராவணனுடைய கதாபாத்திரம். ஆனால் அந்த கடத்தலை மட்டும் ஒதுக்கி வைத்து, அவ்வளவு வீரன், அவ்வளவு தவோ வலிமை கொண்டவன் அவன். இதற்கு முன் இப்படி எந்த பெண்ணின் மீதும் ஆசை கொண்டவன் அல்ல. அந்த இலங்கையிலே இருக்கிற பெண்கள் எல்லாம் ராவணன் தன்னை கடைக்கண் பார்வையாலையாவது பார்ப்பானா என்று ஏங்குகிறார்களாம். அப்படிப்பட்ட ராவணனுக்கு ஒரு சோதனை வருவதோ தங்கையாலே, அங்கேயும் பெண்ணாலே சோதனை. சோதனை வருகிறது. சோதனைப்படுத்தும் பாடு என்று ஒன்று சொல்வார்கள். சோதனைப்படுத்துற பாடு வேற எந்த கஷ்டமும் வரை என்ன பண்றதுனே தெரியாது, எல்லாத்தையும் மறந்துட்டான். சோதனைப்படுத்துற பாட்டுல கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரணையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காம நம்பினால் முன்னை பெற்ற வரணையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான். எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆனா அந்த சூர்பனகை சீதையை பற்றி சொன்னாள் அல்லவா, அந்த வார்த்தையை மட்டும் அவனால மறக்க முடியல. அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கான், எப்படி இருப்பான் அந்த சீதை, இடுப்பே இல்லாதவன் சொன்னாங்க, அப்படி ஒரு பொண்ணா. அப்படியே அந்த சோதனை அவனை போட்டு படுத்துற பாடு, சந்திரகாந்த கல்லுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது குளிர்ச்சிக்கான கல். அந்த சந்திரகாந்த கல் மாலையாகவே போட்டிருந்த ராவணனுக்கு கூட அந்த கல்களே கொதிக்கிறதா. அப்படி அப்படி படுத்துறது பாடு, எல்லாவற்றையும் மறந்து விட்டான். எல்லாமே அவன் முன்னாடி இருக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டான், கேட்ட மங்கையை மறந்துலாதான். அப்படிப்பட்ட சோதனைக்கு ஆட்படுகிறான் ராவணன். ராவணன் இதற்கு முன்னாடி இப்படி செஞ்சது இல்லைன்னு நீ சொன்னியே, எங்கேயாவது ஆதாரம் இருக்கான்னா இருக்கு. ஜடாயு சீதையை கடத்தி ராவணன் தூக்கிட்டு வரும்போது ஒரு பாடல்ல கேக்குறாரு, இனியேன் தொடங்கினை, இதுவரைக்கும் நீ இப்படி இல்லையடா, இனியேன் தொடங்கினைன்னு கேக்குற வார்த்தையில இருந்து நாம் வந்து ராவணனுடைய பொருளை புரிந்து கொள்ள முடியும், அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு சோதனையினாலே விழுந்து போகிறான். எப்படி விழுகிறான்? வாரணம் பொருத மார்பும், வரையினை எடுத்த தோளும், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும், தாரணி மௌலிவத்தும் சங்கரன் கொடுத்தவாளும், வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை போக்கான். இப்படியே அவனுடைய மார்பினாலே யானைகளை முட்டி கொள்ளக்கூடியவன், இமயமலை கைலாயமலையை தன்னுடைய தோளிலே தூக்கக்கூடியவன், உலகத்திலேயே யாழிசை விழிப்பதிலே அவ்வளவு வல்லவன். அவனுடைய 10 தலைகளிலும் கிரீடம் இருக்கிறது அத்தனையும். இறைவனிடம் இருந்து பெற்ற வீர வாள், அவனுடைய வீரம், இவை அத்தனையுமே போட்டுவிட்டு வெறுங்கையோடு இலங்கைக்கு திரும்புகிறானாம். திரும்பும் போது அப்படியே கம்பர் ஒரு பாடல் எழுதி பாருங்க, மாதிரமும் எவையும் நோக்கான், வள நகர் நோக்கான், வந்த காதலர் தம்மை நோக்கான், கடல் பெரும் சேலை நோக்கான், தாதவள் கூதர் மாதர் தனித்தனி நோக்க, தான பூதலம் எனும் நங்கைதனையே நோக்கி போகிறான். முதல்ல அவன் கண்ணு முன்னாடி எல்லா விஷயமுமே இருக்கு, ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியல. அவன் நிமிர்ந்த அடி ஆணவத்துல நடந்து போறான். அவன் மனசு ஃபுல்லா சீதைன்ற ஒருத்தி இருக்கா, எதுவுமே அவனுக்கு தெரியல. அவன் நடந்து போறான், அப்படி ஒரு செருக்கோட நிமிர்ந்து நடந்து போறான், எதுவுமே தெரியல. இப்போ போர்ல தோத்து போய் முத நாள் தோத்து போயிட்டு அப்படி குனிஞ்சு நடந்து போறான், இப்ப தலை குனிஞ்சு நடந்து போறான். ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியுது. எதிர்வர காதலத்து இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கல. வளம் குளிக்கிற நாடு இருக்கு, நாட்டை பார்க்கல. தன்னை வரவேற்பதற்காக படைகள் இருக்கு, மனைவி மக்கள் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. யாரையுமே இவன் பார்க்கல. ஆனா இப்ப இவனுக்கு எல்லாமே தெரியுது. இப்ப என்ன விஷயம் இங்க சொல்ல வராருன்னா, நான் அவன் மனதிலே அந்த அந்த கொடிய எண்ணமான அந்த சோதனை இருக்கும் வரை அவன் எதுவுமே தெரியாதவனாக இருந்தான். ஆனா அவன் நிமிர்ந்து நடந்தான். ஆனால் இந்த இடத்திலே அவனுக்கு எல்லாமே தெரியுது, ஆனா எதையுமே நேர்கொண்டு பார்க்க முடியாத ஒரு இழி நிலையிலே இருக்கிறான் ராவணன் என்று எழுதுகிறார். இதை வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார். அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையற்கில். எவன் ஒருவன் மிகவும், அதாவது அறன்கடை என்பது அறம் அல்லாதவற்றிலே கடைசி, அந்த அறமில்லாத செயல்களிலே இறுதி செயலாக இருப்பது என்னவென்றால், அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டு அவன் வீட்டு வாசலிலே நிற்பது. அப்படிப்பட்ட ஒரு இழி செயலை இங்கே ராவணன் செய்த காரணத்தினாலே அவன் தன் உயிரையும் விட்டு மானத்தையும் விட்டு, அந்த பாடலிலே வருமே அப்படி வாரணம் புரதமாகும் பாடலே, எல்லாவற்றையும் கீழே போட்டு அவன் மான மரியாதையினை எல்லாமே கீழே போட்டு அவன் திரும்பி போகிறான் என்பதாக அவனுக்கான சோதனையும் முடிவும் வருகிறது. இதைத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் போலும், கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. அவனுக்கு முன்னமே மதி கெட்டு விட்டது. அதற்கு காரணம் சோதனை. அந்த காரணத்தினாலே அவனுடைய கேடு வந்து இருக்கிறது. விஷம் என்பது போதை தருகிற ஒரு விஷயம். அமுதம் என்பது அறம். நமக்கெல்லாம் விஷம் என்கின்ற அந்த போதை, போதையில இருக்கிறது கொஞ்சம் எப்பயுமே பிடிக்கும். அதாவது எப்பயுமே வேற ஒரு விஷயங்கள்ல நம்மளுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கும். அப்படி நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி செல்லும் பொழுது நம்முடைய கவனம் வேறு எங்கேயாவது சிதறுகிறது என்றால், அந்த இடத்திலே நாம் சோதனைக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். என்னுடைய பேச்சை நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நமக்கு ஆழகால விஷம் என்று தெரியும். நமக்கு அமுதம் வேண்டும் என்றால் பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் வந்தே தீரும். ஆழகால விஷத்திற்கு பிறகுதான் அமுதம் கிடைக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி செல்லும் போது நிச்சயமாக சோதனை வரும். அந்த சோதனையை நாம் சாதனையாக மாற்றி காட்டினால் மட்டுமே நமக்கு சாதனை, அதாவது வெற்றி கிடைக்கும். சோதனை வந்துவிட்டதே என்று துவழ்ந்து விடாமல் சோதனையை சந்திப்போம், சாதனை செய்வோம் என்று கூறி நல்வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டு.